பழகளபசுகந்த தனமானார் படையம வணங்கின அந்தி கும்கண் கடையாலே பரிமள களபசுகந்த தனமானார் படையம படையன அந்தி கும்கண் கடையாலே பரிமள களப சுகந்த சந்த தனமானார் படையம வளையனந்தி குங்கண் கடையாலே வரியளி நிறைமுற கொங்கு கங்குன் குழலால் மருகிடும் அருளனை வரியளி நிறைமுற கொங்கு கங்கோன் குழலால மருகிடும் அருளனை போற்றும் போற்றருள்வாயே அழிதிரு மருக கடம்ப தொங்கற்றிரு மார்பா அலை குமுகுமுபன வெம்ப கண்டு தெரிவேலா அறிதிரு மருக கடம்ப தொங்க திருமார்பா அலை குமுகுமுபன வெம்ப கண்டு தெரிவேலா திரிபுர தகனரும் வந்திக்கும் ச குருநாத திரிபுர தகனரும் வந்திக்கும் ச குருநாத ஜய ஜய ஹர ஹர சிந்து கந்த பெருமானே ஜய ஜய ஹர ஹர சிந்து கந்த பெருமானி ஜய ஜய ஹர ஹர சிந்து கந்த பெருமானே ஜய ஜய ஹர ஹர சிந்து கந்த பெருமானே.